cours numéro 9. Bismillah ar-Rahman ar-Rahim, alhamdulillah. Wassalat wassalam ala rasulillah wa ala alihi wa sahbihi wa man walah amma ba'd. Fanuraji' هذه القواعد النافعة في أسماء الله عز وجل. Avant de commencer l'étude des règles concernant les attributs d'Allah subhanahu wa ta'ala, on révise أولاً les sept règles concernant les noms d'Allah ta'ala. Enfin, on étudie ensemble, walillahi alhamd, c'est cette règle dans ce livre, Al-Qawa'id Al-Mutla, de l'imam Al-Uthaymin, alayhi rahmatullah. Fal-Qa'idatu l'oula mahi fi asma'illahi azza wa jal. On commence par هنا, tfaddal. Qa'idatu l'oula wa asma'ullahi kulluha husna. Asma'ullahi ta'ala kulluha husna. Fama ma'na hadhihi al-Qa'idah? نعم فأسماء الله سبحانه وتعالى كلها حسنى أي كاملة كاملة لماذا؟ لأنها تتضمن أوصاف كاملة لأن الله سبحانه وتعالى sont parfaits parce que chaque nom il englobe un attribut parfait. فهذه القاعدة سهلة. الثانية تفضلوا غيرك تفضل في أسماء الله تعالى أعلام وأوصاف. ثم استفدنا القاعدة الثانية أن أسماء الله عز وجل أعلام وأوصاف لأن الله سبحانه وتعالى أعلام وأوصاف. تفضل ما المعنى؟ أعلام يعني أسماء دل على ذات الله. نعم. من هذا الاسم نعم. فأسماء الله سبحانه وتعالى أعلام وأوصاف أعلام باعتبار دلالتها على الذات كما قال شيخ ابن عثيمين. أي صافي دير كوا هذا الكلام؟ ما معنى هذا الكلام؟ تفضل. كل مثلا السميع والبصير والخالق كلها تدل على ذات الله. أي أنها من أسماء الله أي كلها تدل على ذات الله أي الله السميع الله البصير الله الخالق وهكذا. فأسماء الله تعالى أعلام أي سدينون الله سبحانه وتعالى كي ديزني الله عز وجل وأوصاف قال وأوصاف باعتبار ما دلت عليه من المعاني. فماذا عندما تفضل صفة الله عز وجل كثيرا كثيرة وقد المعنى مختلفة ولكن يدل كلها المنسوف الوحيد. نعم فأوصاف هذه الصفات فلا شك أنها تدل على معاني عظيمة. فمثلا الله سبحانه وتعالى القدير لا شك أن عز وجل له صفة القدرة الكاملة التامة. Ça c'est une معنى أن الله سبحانه وتعالى il est capable de tout. ستستفيد من اسم السميع une autre صفة صفة السمع une autre معنى أن الله عز وجل il entend tout. وهكذا البصير الله voit tout. فهذا قوله باعتبار الأول مترادفة. ما معنى هذا الكلام؟ قال وهي باعتبار الأول مترادفة. تفضل. بمعنى أن كلها مراجعة لله. نعم. أي tous ces noms ils désignent Allah subhanahu wa ta'ala. Ils sont pareils. من هذه الناحية c'est tous des noms d'Allah عز وجل. فالله c'est السميع السميع c'est Allah الله c'est البصير البصير c'est الرحمن وهكذا. قال وبالاعتبار الآخر الثاني متباينة. ما معنى هذا الكلام؟ تفضل. أي بمعنى ما تحمله من المعاني. ما معنى قوله متباينة؟ أي مختلفة. مختلفة في ماذا؟ مختلفة في المعاني. نعم في الصفات في المعاني. فصفة الرحمة c'est pas صفة القوة. C'est deux صفات différentes. لكن le nom الرحمن et le nom القوي c'est des noms d'Allah عز وجل. هذا قوله متباينة ومترادفة. هذه القاعدة مهمة جدا. فأسماء الله سبحانه وتعالى أعلام وأوصاف. بعض أهل البدع تقدم معنا كالمعتزلة قالوا أنها أعلام فقط. فعندهم الله السميع البصير إلى آخره c'est مجرد أعلام. الله سبحانه وتعالى لا pas de صفات. C'est pour ça que pour eux il n'y a aucune différence entre السميع et العزيز, entre الرحمن et الجبار. أي من حيث المعاني le sens pour eux c'est la même chose. لماذا؟ لأن الله سبحانه وتعالى لا pas de صفات. Et ça la chaque que c'est un égarement واضح. الصفة أو القاعدة الثالثة عند من؟ تفضل. فما هم؟ ثبوت ذلك الاسم لله تعالى. الثاني ثبوت الصفة التي تضمنها لله تعالى. والثالث ثبوت حكمها ومقتضاها. أحسنت. فأسماء الله سبحانه وتعالى إن دلت على وصف متعدي. ما معنى هذا الكلام؟ إن دلت على وصف متعدي أي سيسنو parmi les noms d'Allah subhanahu wa ta'ala يدل على وصف متعدي فستستفيد أمورا. ما معنى قوله رحمه الله على وصف متعدي أي ست قاعدة؟ تفضل. بأن الصفة تؤثر على المخلوق. نعم لا بس عند من؟ من يوضح أكثر؟ هي الصفة التي لها أثر على الغير. نعم أحسنت كما قال الأخ. أي الاسم إن دل على وصف متعدي سي سنو parmi les noms d'Allah سبحانه وتعالى يدل على وصف متعدي أي هذه الصفة لها أثر على الغير. بعض العلماء يلا بالأثر, بعض العلماء يلا بالحكم, بعض العلماء يلا بالمقتضى. على كل حال يا هذه الصفة لها أثر على المخلوق. فالسي هذا الاسم يدل على هذه الصفة المتعدية. فلا شك أن tu devras croire en trois choses. ثبوت الاسم comme on a vu dans la première règle, tous les noms d'Allah سبحانه وتعالى ils sont parfaits. ثبوت الصفة comme on a vu dans la deuxième règle, أعلام وأوصاف. Et le troisième point, ثبوت حكمها ومقتضاها. من يذكر مثالا pour le troisième point, ثبوت حكمها ومقتضاها. من يذكر مثالا؟ نعم تفضل. في حكمها هو في أشر المخلوق سمع المخلوق أن الله يسمع ما نقول الآن. فالله سميع فنؤمن أنه سميع. Pourquoi? Parce qu'on a des preuves في القرآن الكريم et في سنة النبي صلى الله عليه وسلم. كذلك si الله سميع c'est qu'il entend. السميع إلى صفة السمع. فالله سبحانه وتعالى il entend. ثبوت حكمها ومقتضاها ça implique qu'en ce moment الله سبحانه وتعالى il nous entend. لماذا? لأنه سميع عز وجل. Et il entend tout سبحانه. فسد قاعدة لنافعة كذلك. الرابعة عند من تفضل؟ هي دلالة أسماء الله تعالى على ذاته وصفاته تكون بالمقتضى بالمطابقة بالمطابقة وبالتضمن وبالالتزام. ما معنى هذه القاعدة؟ تفضل. يعني فمثلا عند من؟ avant le مثال qu'est-ce qui peut expliquer هذه الجملة؟ دلالة أسماء الله على ذاته. Donc tu as plusieurs choses. Tu as الدلالة, tu as un اسم et tu as الذات والصفات. Tout ça يكون بالمطابقة والتضمن والالتزام. تفضل أخي. بالمطابقة هو دلالة الاسم على تمام معنى. قبل ذلك explique nous دلالة أسماء الله تعالى على ذاته وصفاته. Pour simplifier, ربما واحد il a pas compris هذه الجملة. أن أحسنت. Quand tu mets un لفظ, un اسم, مثلا السميع, un اسم, فدلالة هذا الاسم على ذات الله وصفاته, c'est avec trois choses: المطابقة والتضمن والالتزام. فquand tu entends السميع, فبالمطابقة تفضل, continue. بالمطابقة, tu comprends أن الله هو السميع وله صفة السمع. وبالتضمن, عندما تفضل. يتضمن أن الله هو السميع وحدها, وأن عنده صفة الخلق السمع وحدها. صفة السمع تستفيد بالتضمن أن الله هو السميع. أو si on te demande une autre فائدة, tu veux dire, si on te demande qu'une, tu peux dire أن الله سبحانه وتعالى له صفة السمع. لماذا؟ لأن on t'a informé qu'Allah c'est السميع, فforcément il a صفة السمع. هذا بالتضمن. وبالالتزام, quand tu entends أن الله سبحانه وتعالى السميع وهو السميع البصير. فqu'est-ce que tu comprends de السميع؟ بالالتزام. نفهم بالسميع بالالتزام أن الله عز وجل عنده القدرة. أحسنت. Si Allah subhanahu wa ta'ala il entend, forcément c'est qu'il a la capacité. Forcément c'est le qadir. Et il a le qudra. L'anna al-ajiz, celui qui est faible, il ne peut pas entendre tout. Donc al-sami' ça implique en Allah subhanahu wa ta'ala c'est le qadir. Ça implique en Allah subhanahu wa ta'ala c'est le vivant, c'est le hayy. L'anna celui qui n'est pas vivant, il ne peut pas entendre. Enfin, si Allah il entend, c'est qu'il est vivant. Azza wa jal. Wa hakada. On peut déduire beaucoup de صفات avec هذه الدلالة, دلالة الالتزام. هذه القاعدة, c'était la plus compliquée, لكن alhamdulillah vous avez compris. Ce qui est important dans cette قاعدة, c'est pas que de se fixer sur ces trois mots, مطابقة التضمن والالتزام, mais tu sais même plus pourquoi tu les emploies et pourquoi Cheikh Al-Uthaymeen les a cités. هذا سمينا, ça c'est في الألفاظ, دلالة الألفاظ. Et quand tu as un love, tu entends un love, مثلا la maison, un love, c'est un mot. Enfin, ce mot, dalalatuhu, ça va te montrer plusieurs choses. Bil mutabaqa, anna c'est une maison, avec tout ce qu'elle comporte. Bil mutabaqa, les murs, les fenêtres, il a akhir. Bil tadhammun, c'est une partie de cette maison. Faqat, si tu entends maison et on te demande, cite-moi une chose que tu as compris de ce love, tu peux dire des briques. Il y en a les maisons, c'est fait en briques. Ou portes. C'est une maison, forcément, c'est qu'il y a des portes. Ah, là, c'est bien tadamma. Et bien, l'iltizam, si on te demande dalalatul iltizam, cette maison, forcément, il y avait un architecte qui a fait le plan. Forcément, un maçon. Forcément, un électricien. Il a fait. Ah, là, c'est bien l'iltizam. Cette maison, ça va impliquer ces choses. Une maison, il y a de l'électricité, il y a de l'eau, il faut un architecte, il faut un maçon, il faut un plombier, il faut toutes ces choses pour construire une maison. هذه القاعدة مهمة. Et on rappelle, c'est pas que, elle n'est pas réservée qu'au nom d'Allah subhanahu wa ta'ala et aux attributs. بل العلماء دلالة الألفاظ, il les cite dans beaucoup de domaines. الشيخ سعدي رحمه الله في الرسالة اللطيفة في الأصول, une رسالة مهمة dans أصول الفقه, elle est mukhtasara pour les débutants, il a cité هذه القاعدة. لماذا؟ لأن الأصول, tu as besoin de هذا في الألفاظ. C'est pour ça que tu étudieras في الأصول العموم والخصوص والمطلق والمقيد وغير ذلك. Donc tu as besoin de هذه القاعدة pour comprendre الألفاظ. La cinquième règle, عندما تفضل أخي. أسماء الله. أسماء الله تعالى توفيقية لا مجال للعرق فيها. توفيقية. توفيقية. ils vont pas être d'accord معك. توقيفية. pas توفيقية. توفيقية ça vient de توفيق. Et التوقيفية ça vient de الوقف. Donc ne pas inverser. Il y a deux lettres. Si tu les inverses, le قاف et le فا, ça change le معنى. فأسماء الله سبحانه وتعالى توقيفية. ما معنى توقيفية؟ لابد أن نقف على الدليل. On n'a pas le droit d'affirmer que Allah subhanahu wa ta'ala il a tel nom que si on a une preuve. Et les preuves, c'est quoi? Indaman Tfaddal Al-Qur'an ou Sunnah. C'est ça les preuves. Et l'ijma' il est fondé sur le kitab ou fi sunnah, ala sunnah. Hadi al-qa'ida sahla. Al-sadisa Indaman Tfaddal أسماء الله تعالى غير محصورة بعدد معين. ما معنى هذه القاعدة عند من؟ C'est qui peut expliquer cette règle؟ آه تفضل. القاعدة لا يمكن لا يمكننا الحصر أسماء الله تعالى لأن لا ندري العدد معين في أسماء الله تعالى. أي أن أسماء الله عز وجل لا نعلم عددها. أنا بدي لا نعلم نحن أما الله سبحانه وتعالى فالعليم يعلم كل شيء. أما nous en tant qu'être humain, on connaît pas le nombre des noms d'Allah سبحانه وتعالى. On sait qu'Allah il a plusieurs noms, لكن العدد, le nombre exact, الله أعلم به. ما الدليل على هذا؟ شو من عثيمين لا استدليل من السنة؟ تفضل. سميت به نفسك أو أنزلته في كتابك أو علمته أحدا من خلقك أو استأثرت به في علم الغيب عندك. أحسنت. الشاهد أو استأثرت به في علم الغيب عندك. فالسيختان نوم الله سبحانه وتعالى il les a pas dévoilés à aucune de ses créatures. Il les a pas révélés dans un livre. Ça fait partie du domaine de l'invisible. Ça montre qu'il y a des noms qu'on ne connaît pas. Et si certains noms, on ne les connaît pas, ben là, chaque le nom, on ne le connaîtra pas exactement. Les Anna, on ignore certains noms. Amma qawlu nabi sallallahu alayhi wa sallam, inna lillah tis'atan wa tis'in isman, mi'atan illa wahid, man ahsaha dakhala al jannah, mal jawab. Amma le hadith du prophète sallallahu alayhi wa sallam, anna Allah il a 99 noms. Comment on peut rassembler bayna hadha al hadith et le hadith précédent? En sachant que ces deux hadiths sahih, et les hadiths sahih, ils ne se contredisent pas. Enfin, dans ce hadith, Allah, le prophète il a informé, Allah Azza wa Jal, il a 99 noms. Ama al-jawab, tafaddal akhi. Al-jawab huwa an alladhi yahfadhu wa yafhamu wa ya'malu bi asma'i Allah ta'ala. Ça suffit pas, qawluk bi asma'i Allah. Qui c'est qui précise son kalam, son qawl, hein? نعم تسعة وتسعين أما ستجي بأسماء الله في الحقيقة il y a plus de contradiction pour certains en apparence لا بتسعة وتسعين فماذا qu'est-ce qu'il a celui qui apprend et qui met en application 99 non نعم الجنة donc هذا ça nous montre أن هذا الحديث ما فيه حصر لأن c'est pas à chaque fois que tu as un texte ou qu'il y a un nombre. Ce nombre, c'est pour limiter, là. C'est pour ça que Cheikh Ibn Uthaymeen, il a cité l'exemple. On a celui qui dit, j'ai 99 dirhams pour faire telle chose. Est-ce que ça veut dire qu'il a que 99 dirhams, là? Voilà. « Usloub al-hasr » il est ma'rouf en langue arabe. Amma si dans le hadith, comme a qu'a Cheikh Ibn Uthaymeen, « An-Nabi sallallahu alayhi wa sallam, l'au qala, inna asma Allah subhanahu wa ta'ala tis'atan wa tis'in » أو ما لله سبحانه وتعالى إلا 99 اسما ونغي بهذا الحصر أي الله لا كو 99 نوم ونغي دي الله لا كو 99 نوم لكن هنا سي اون انفورماسيون انا celui qui connaît 99 نوم il est en application il aura cette récompense الجنة وهذا سي واضح لا سيتيام ريغل اي لا ديرنيير في اسماء الله عز وجل عندما تفضل هي أحسنت الإلحاد في أسماء الله تعالى هو الميل بها عما يجب فيها ما معنى هذه القاعدة تفضل continue explique القاعدة أولا tu dois expliquer le mot إلحاد pour qu'on comprenne القاعدة فما معنى الإلحاد؟ ترك الحق، هذا الإلحاد. ففي هذا الباب شيخ ابن عثيمين رحمه الله il a cité une قاعدة pour montrer أن بعض الناس ألحدوا في أسماء الله أي تركوا الصراط المستقيم ils ont délaissé la compréhension des salaf ils ont délaissé les textes du Coran de la Sunna et ils ont compris هذا الباب بمجرد عقولهم وأهوائهم ils se sont basés sur la raison et ils ont suivi leur passion ils se sont égarés فلهذا شيخ ابن عثيمين a démontré أن الإلحاد أنواع الأول عندما on commence par هنا تفضل عندك نعم أن ينكر شيئا من معاني هذه الأسماء أو ينكر اسما directement أهل التعطيل الجهمية إلى آخره فهذا سيدي الإلحاد سي تري تري غاف عيدا بالله بعضهم أنكروا الأسماء يديسك الله إلى بطن وبعضهم أنكروا بعض الأسماء بغير دليل تو سا سيدي الإلحاد سي لي غامو الثاني عندك أون ريفيان من شبه أو مثل صفة الله بالمخلوق أحسنت فمثلا يقول أن الرحيم أنقلب صفة الرحمة يدي السلام رحمك رحمة المخلوقين هذا سيدي الإلحاد لماذا؟ لأن الله عز وجل قال ليس كمثله الشيء وهو السميع البصير الثالث كونتينيو تفضل أن يسمي الله بما لم يسميه نفسه. أنا يلافيرمي يبريتان كو الله سبحانه وتعالى لا تنو alors que il a aucun دليل على هذا. Ça c'est du ilhad. لماذا؟ لأن on revient à notre règle الأسماء توقيفية. Celui qui a un دليل, il peut prétendre, il peut affirmer. أما celui qui a pas de دليل فلا يجوز له. الرابع تفضل. يأخذون اسم من أسماء الله. ماذا؟ أعد. يأخذون اسم من أسماء الله. يشتق من أسماء الله تعالى أسماء لأصنامهم comme ils ont appelé leur idole اللات والعزة ومنات عيدا بالله tout ça c'est du ilhad وتقدم معنا أن الإلحاد ça peut être du كفر ككفر الجهمية ça peut être عيدا بالله de l'égarement كبعض تحريفات بعض الزائغين Et ça peut être du fisq ila akhir. Fa alhamdulillah, vous avez compris hadhihi alqawa'id as-sab'a. Et vous avez vu, c'est très très simple. C'est très très simple quand on se concentre sur le qa'ida. Mais là, chacun al-ulama al-a'imma, ka Cheikh l'Islam Ibn Taymiyyah ou l'imam Ibn Qayyim rahimahullah, ou بعض هذه القواعد توسعوا فيها. Et ils ont cité beaucoup de choses et ils ont fait le lien avec l'égarement de certains. Lakin hada, ça viendra après. Le but de ce livre, c'est que tu maîtrises ces règles qui vont te servir bi-idhnillahi azza wa jal pour comprendre d'autres livres dans l'aqidah. Fahakadha al-ilm. Itqanu al-qawa'id awulam. Tu maîtrises les fondements awulam. Thumma, avec le temps, tu étudieras livre après livre. Hatta, quand tu liras les livres de al-a'imma, الكبار كشيخ الإسلام رحمه الله quand il va détailler في باب الأسماء والصفات tu verras que ça sera beaucoup lié à ces noms enfin, tu auras une règle sur laquelle tu vas te reposer pour comprendre بإذن الله عز وجل باقي une chose avant de passer aux règles de صفات on avait cité la مسألة de أسماء الله سبحانه وتعالى هل يجوز تسمية المخلوق بأسماء الله عز وجل Et on avait lu une fatwa de Cheikh Ibn Uthaymeen, rahimahullah, et vous l'avez cette fatwa. Et il avait fait un tafsil jamil, stafadna minh. Il avait cité la mas'ala pour elle, ou ahad al-ikhwa, il avait demandé par rapport à Qawlullah Azza wa Jal, wa mra'atul aziz. Enfin, on a ça, ismin asma illahi Azza wa Jal. Al-aziz. Donc, est-ce que c'est permis de appeler quelqu'un Al-Aziz ou Al-Hakim ou Al-Rahim et on résume certains noms ils sont réservés qu'à Allah subhanahu wa ta'ala comme l'afdul jalala Allah comme Al-Khaliq comme Al-Bari comme Al-Musawwir tous ces noms Al-Qayyum ça c'est des noms que pour Allah subhanahu wa ta'ala limadha li'anna al-insan il a aucun nasib min hadhihi as-sifa. Naam, مثلا صفة الخلق Al-insan, il n'a pas cet attribut. Contrairement à la vie, Allah, c'est le hay, l'être humain, kadalik, il a une vie. Même si c'est les deux vies, ce n'est pas les mêmes. Hada awwalan. Donc c'est non, on n'a pas le droit. Cheikh Ibn Uthaymeen, rahimahullah ta'ala, kadalik, avada, anna al-ism, si al-insan, soumia bihada al-ism, mura'atan, plutôt l'issifa, fahada la yajouz. Et il avait cité le dalil avec l'histoire de Abu al-Hakam. Ils l'ont appelé Abu al-Hakam. Al-Hakam, limadha li'annahu kana yahkum bayna an-nas. Vu qu'il a été nommé, il a été appelé par ce nom, par rapport à la sifa, fala yajouz, pour fermer les portes. Fa Nabi sallallahu alayhi wa sallam ghayra isma. Il lui a dit combien t'as d'enfants, il a cité son enfant, il lui a dit fa anta Abu Shuraih. Et il lui a changé sa kunya Abu al-Hakam. Alors que certains sahabi, minhum al-Hakam ibn Huzn, ou Hakim ibn Hizam, le Nabi sallallahu alayhi wa sallam, il n'aura pas changé leur nom. Les ma'adha, les anna, ils étaient appelés hakadha sans rapport avec as-sifa. Hada alladhi intahayna minhu. Thumma, on avait lu une fatwa de Cheikh Ibn Uthaymeen, annahu il avait fassal, rahimahullah, annahu siya al, avant l'ism, fala yajouz. Maintenant, c'est permis Hakim. Lakin al-Hakim là, c'est permis Aziz. Lakin al-Aziz là. Et on a trouvé une fatwa de Cheikh Ibn Uthaymeen, rahimahullah ta'ala, أنه يقول كسبيرني فسئل رحمه الله كما في فتاوى نور على الدرب هل يجوز أن يسمى الإنسان بالعزيز والحكيم والعادل فقال رحمه الله نعم يجوز أن يسمى الإنسان بهذه الأسماء بالشرط أن لا يلاحظ فيها المعنى الذي اشتقت منه. On revient à la fatwa précédente. بالشرط c'est que si on l'appelle الحكيم ou Al-Aziz, c'est pas par rapport à la sifa de l'Izza ou de l'Hukm, là. Fafi hada al-hal, c'est pas permis comme à taqaddam. Hadi fatwa de Cheikh Ibn Uthaymeen. Fallahu a'lam, c'est quelle fatwa qui est avant l'autre, pour pouvoir dire est-ce que Cheikh Ibn Uthaymeen il a délaissé hada al-qawl, ou une fois il a dit kada kada. Ala kulli hal, al-sawab, c'est la deuxième fatwa. Et hunak, une fatwa de al-lajna da'ima fi hada, et elle est claire. الفتوى سير تسمية المخلوق باسم من أسماء الله. فاللجنة دائما ils ont répondu ما كان من أسماء الله تعالى على الشخص كلفظ الله فلا يجوز تسمية غير الله به لأن مسماه معين لا يقبل الشركة في هذا. مثلا لفظ الجلالة كذلك on a dit لفظ الخالق. Ça c'est un nom, tu ne peux pas nommer autre qu'Allah subhanahu wa ta'ala. Limadha li anna hadhi sifa li khassa billah. Sifatul khalq, sifatul uluhiyya, Allah subhanahu wa ta'ala, c'est celui qui mérite d'être adoré. Enfin, on n'a pas le droit d'appeler iyadan billah un être humain Allah, ou al-khaliq, ou al-bari. Hada, c'est clair la yajou. Enfin, ils ont nabba'an hada. Thumma qalu, ils ont fassal fi hada, qala amma ma kana lahu ma'na. كلي تتفاوت فيه أفراده من الأسماء والصفات كالملك والعزيز والجبار والمتكبر فيجوز تسمية غيره بها فقد سمى الله نفسه بهذه الأسماء وسمى بعض عباده أو بعض عباده بها مثل قوله تعالى قالت امرأة العزيز. الله سبحانه وتعالى إلى أبلي هذا الشخص ستم العزيز أي la femme de العزيز. Donc هذا ça montre que c'est permis. ثم نبه أنه لا يلزم التماثل صحيح لأن حتى في الصفات مثلا on dit الله سبحانه وتعالى il a deux mains. L'être humain il a deux mains. Est-ce que ça veut dire que les mains sont identiques? أبدا ليس كمثله شيء. الله il a des mains et c'est des mains parfaites. L'être humain il a des mains et c'est des mains par rapport à sa faiblesse. C'est des mains de créature. Comment tu vas reconnaître « anna hadha al-ism salillah » ou « lil insan » par rapport à l'idafa, par rapport au siyaq al-kalam. Quand on dit « wajhullah », est-ce que tu vas comprendre la même chose quand tu dis « wajh Muhammad » ? Abadan. Le « wajh » quand il est « mudaf ilallah » il a une ma'na, et quand il est « mudaf ila al-insan » à un être humain, il a un autre sens. Et on a trouvé un autre kalam, walillahi alhamd, de Cheikh al-Islam al-Taymiyyah, fi hadhihi al-mas'ala. Amma Cheikh ibn Uthaymeen, rahimahullah, on a lu la fatwa de Nour al-Abdarb, et kadhalik une autre fatwa, fi majmou'a al-fatawa wal-rasa'il. Ils lui ont posé la même question avec des autres ismes. des autres asma, Ar-Rahim ou Al-Hakim, قال يجوز أن يسمى الإنسان بهذه الأسماء بشرط لا يلاحظ فيها المعنى الذي اشتقت منه إلى آخره. Donc, لعل ستقول شيخ العثيمين أما التفصيل بأل فسيبا صحيح. لماذا؟ لأن هناك أدلة في هذا. وهناك كلام ينفني بهذا لشيخ الإسلام لتيمية رحمه الله في مجموع الفتاوى. قال المجلد الثاني لباج نمير 12 de cette tab'a, tab'at Dar ibn Hazm. Qala rahimahullah, wa lihada samma Allahu nafsahu bi asma wa samma sifatahu bi asma. Mathalan al-Rahman. Et كذلك wa samma sifatahu bi asma, mathalan sifat al-yadayn. Wa kanat tilka al-asma mukhtassa bihi idha udhifat ilayhi la yushrikuhu fiha ghayr. Si cette sifa Elle est attribuée à Allah subhanahu wa ta'ala, enfin on n'associe personne à Allah subhanahu wa ta'ala dans cette sifa. Maintenant, le visage d'Allah subhanahu wa ta'ala, c'est un visage parfait. Personne n'a le même visage. Laysa ka mithlihi shay. Qala wa samma ba'd makhluqatihi bi asma mukhtassa bihim mudafa ilayhim tuwafiq tilka al-asma idha quti'at 'an al-idafa wa al-takhsis. Maintenant, on donne un exemple. Awalan fi as-sifat, maintenant les mains. La shak anna les êtres humains, ils ont des mains. Le lobe, c'est le même. Ma et ma. Si tu rajoutes l'idafa, ma d'Allah, et huna, tu rajoutes une idafa, ma d'être humain, tu comprends que ce n'est pas les mêmes mains. Un exemple plus clair avec la vie. Al-hayat. La chaque Allah subhanahu wa ta'ala, c'est le hay. L'être humain, kadhalik, il est hay. Il est vivant. Quand tu enlèves l'idafa ou al-takhsis, et tu cites que le mot, ça donne vie et vie. Lakin, la vie d'Allah, ce n'est pas comme la vie de l'être humain. Allah subhanahu wa ta'ala, sa vie elle est parfaite, il a toujours existé, et sa vie elle est éternelle, et l'être humain, enfin, la shakan, Allah subhanahu wa ta'ala, il l'a créé à partir de rien, à partir du néant. Hada kalam Cheikh l'Islam. Qala wa lam yalzam min ittifaq al-ismain wa tamathul musammahuma wa ittihadihi 'inda al-itlaq wa at-tajri' 'ani al-idafa wa at-takhsis ittifaquhuma. Ay, le fait de dire main d'Allah et main de l'être humain, le fait que ça soit le même lafd, main et main, ça implique pas une ressemblance. Et hadi c'est shubha jami' al-mu'attila. Ils ont pensé que vu que c'est le même lafd, vu que c'est le même mot, ça implique une ressemblance. Ils ont dit Allah il a pas de main. Et ba'dhum ils ont dit Allah il a dit main, mais il a voulu dire force, il a voulu dire bienfait, il a akhir. Et ils se sont égarés. Amma nahnu nasid règle an al-ishtirak fi al-asma la yalzam minhu madha al-musharaka. Al-musharaka fi al-haqiqa. Et هذا ان شاء الله سياتي معنا في القواعد في الصفات كذلك dans d'autres livres كالتدمرية التقريب شيخ ابن عثيمين الى simplifier هذا ثم قال فقد سمى الله نفسه حيا فقال الله لا اله الا هو الحي القيوم وسمى بعض عباده حيا فقال يخرج الحي من الميت ويخرج الميت من الحي. هذا المثال نغفل عنه. C'est vrai, on pense souvent نحنو à قول الله عز وجل امرأة العزيز pour le اسم avec alif wa lam, et on a كذلك هذا الدليل. فالله c'est الحي, et il a appelé l'être humain الحي avec alif wa lam. Est-ce que c'est la même vie, la même معنى? Donc هذا ça montre que c'est permis. قال وسمى نفسه بالعزيز فقال العزيز الجبار المتكبر وسمى بعض عباده بالعزيز فقال قالت امرأة العزيز وليس العزيز كالعزيز لأن الله سبحانه وتعالى سي العزيز إلى العزة الكاملة كي فوندي سو العدل الإنسان ميم سي لا شي من العزة فأولا سي عزة ضعيفة كثيرا أن ست عزة بو لو بوسي ا فير دي انجوستيس هي اون ديفيرونس انورم كوم لا ديفيرونس انتر الخالق والمخلوق. Allah c'est le créateur et les êtres humains c'est des créatures. وَهَكَذَا أَصِّفَاتُ بَحْثٌ طَيِّبٌ فِي هَذِي الْمَسْأَلَةِ de Cheikh l'Islam Ibn Taymiyyah rahimahullah. Donc c'est ça الصواب. Al-Khulasa, certains noms ils sont réservés qu'à Allah Azza wa Jal. On n'a pas le droit d'appeler la créature avec, comme Allah, comme Al-Khaliq, comme Al-Qayyum, Al-Bari. Tous ces noms c'est que pour Allah. On a le droit, lakin bit-ta'bid, dire Abdullah, Abdul Khaliq, ça c'est tayyib. Deuxième catégorie, certains noms, idha louhida fih, الصفة كما الحكم ولا بل الحكم pourquoi لأنه يحكم بين الناس هذا لا يجوز ça c'est haram النبي صلى الله عليه وسلم il a changé le nom du sahabi sa cunia Abu al-Hakam Abu Shuraih troisième cas c'est permis que ça soit avec alif ou lam ou sans alif ou lam والأفضل كما نبه أهل العلم منهم العلامة الإمام شيخ عبد العزيز بن باز رحمه الله الأفضل سي بالتعبيد أي rajouter عبد عبد العزيز عبد الرحيم فهذا لا شك أنه سي أفضل أما الخالق on avait dit c'est que pour Allah سبحانه وتعالى فهذا on voulait compléter لأن بعض الإخوة تساءلوا et vu que الشيخ ابن عثيمين il a cité cette مسألة في القاعدة المطلة فستي مناسب de détailler قليلا avec كلام أهل العلم On voulait lire Al-Qa'ida, Al-Oula, Lakin Zahab Al-Waqt. Alhamdulillah, Stafadna. On a révisé et on a complété Hadhi Al-Masala sur le fait d'appeler une créature avec un nom d'Allah Azza wa Jal. Et vous rajouterez la référence de Cheikh Al-Islam Al-Taymiyyah, Anahu il a fassal fi hadha, par rapport au nom et aux attributs. Allah subhanahu wa ta'ala, il a tel nom, il attribue kadalik, et l'être humain kadalik, il a tel nom, Anahu ça n'implique pas une ressemblance. مجموع الفتاوى ريبيت دوزيام فوليوم باج 12 من عنده شيء بارابور ا هذه القواعد اظن نعم سي كومبري الحمد لله